ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜைக்மருக்ம வியாமோஹர ஸ்தலிதராணி திரிணாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் தரங்கரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் அங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசூத்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா அன்யா சகஸ்தரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாதிரிதிராட அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாரிதிராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தேஷ்ணா லக்ஷாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமணம் பக்தாசிரயமோ குரும் நவ்யமாகீஷ யோகீந்திர ஹயாச பரசேவினம் பிரம்மதந்திர ஸ்வஹந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மிஹேவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபினவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹம் ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவீட தீந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவாச்ச சேஷாத்ரியாரே மகாகுரவே நமஹம் நீலாதுங்கஸ்தனகிரிதட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிஷதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்ணாயாம் சஜனகலஜம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்ரீ நமயிரமிதம் புஜயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள்ளரங்கற்கு பன்னிதிருவல் பாவி இசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்கடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நேற்றைய தினம் திருப்பாவையனுடைய அவதாரிக்கையில நாம பல விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு தனியன்களுடைய வியாக்கியானம் யதாவகாசம் பார்க்கலாம். நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிஷத சிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்ரீ நமயிதமிதம் பூயவாஸ்து பூயா. இது பட்டர் பண்ண தனியன். தனியன் அப்படின்னால் இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா யாரு, கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, இதனால இந்த கிரந்தத்தினால லோகத்துக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும், இதையெல்லாம் சொல்றதுக்கு தான் தனியனுடைய காரியம். இது இந்த தனியன் பண்றதுக்கான காரணம், கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் பூர்த்தியாக சாமூகிகமாக ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த அர்த்தத்தை முதல்லயே அந்த கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் தனியன். பிரபந்தங்களுக்கு அனத்தியன காலம் உண்டு, ஆனால் தனியனுக்குன்றது அனத்தியன காலம்லாம் கிடையவே கிடையாது. தனியன் எப்போ வேணாலும் நாம் அனுசந்தானம் பண்ணலாம். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த தனியனை வராக ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை பற்றி பட்டர் அழகாக சம்ஸ்கிருதத்தில் சாதித்தார். இந்த திருப்பாவை அப்படின்றது வேதமனைத்துக்கும் வித்தாகும். நேத்தே நம்ம பார்த்தோம், வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை எப்படி பிரிச்சிருக்காள் ஆண்டாள் அப்படின்றத இந்த நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டின்ற ஒரு ஸ்லோகத்தில் நாம் பார்க்கலாம். நேத்தே பார்த்தோம் வைஷ்ணவம் வா திரிகபாலம் அப்படின்னு. நாச்சியார் 30 பாசுரங்களே வேதத்தில் சொல்லப்பட்டபடி 3 கபாலங்களாக பிரித்து எப்படி அந்த யஜ்ஞத்தில் திரிவிக்ரமனுக்கு ஹவிஸ் பாகத்தை கொடுக்கணுமோ அதுபோல நாச்சியாரும் இந்த 3 10களாக பிரித்து இந்த 3 10களில் முதல் 10 திரிவிக்ரமனுக்கும் 2வது 10 திரிவிக்ரமனுக்கும் 3வது 10 திரிவிக்ரமனுக்கும் தனித்தனியாக பிரிக்கிறாள்னு பார்த்தோம். முதல் 10 ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, 2வது 10 அம்பரமூடெருத்து ஓங்கி உலகளந்த, 3வது 10 அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றின்னு 3 விதமாக நாச்சியாரும் திருவிக்ரம அவதாரத்தை வேதத்தில் சொல்லப்பட்டபடி போற்றுகிறாள். வேதம் என்ன சொல்லிச்சோ அதுதான் அப்படியே இங்க திருப்பாவையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஏவ லௌகி ஏவ வைதிகாக சயவ லௌகிக்காகனு வாக்கியங்கள் கூட இதுக்கு பிரமாணமாக இருக்கு. வேதம் 4 நமக்கெல்லாம் தெரியும், ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதத்திலிருந்து மகரிஷிகள் கஷ்டப்பட்டு 21 சாக்கைகளை கடைந்து எடுத்து அதிலிருந்து ஒரு 8 அக்ஷரங்களை எடுத்துக்கிறார். அதே மாதிரி ரொம்ப காட்டின்யமான எதிர்வேதத்திலிருந்து கடைந்து அதிலிருந்து ஒரு 8 அக்ஷரங்கள். பெருமாளே வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சொல்லியிருக்கான். சாமவேதம் ரொம்ப வசத்தியானது, ஹா உஹான்லாம் பதங்களை கொண்டது. அந்த வேத கான ரூபமான அந்த வேதத்தை பரமாத்மா வைகுண்டத்தில் சர்வதா கேட்டுருக்கான்றது பெரியவா சீசுக்திகள் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சாம வேதத்திலிருந்து ரிஷிகள்லாம் அத்தியாஸ்திரியமான ஒரு 8 அக்ஷரங்களை எடுத்துக்கொண்டார். இந்த 3 வேதத்துக்குள்ளேயே அதர்வண வேதமும் அந்தர்கதம். ஆகையினால 3 × 8 பார்த்தால் 24 அக்ஷரம். 24 அக்ஷரங்களை காயத்ரி சந்தசா நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா. திரிபதா காயத்ரி அஷ்டாட்சரா காயத்ரின்லாம் சொல்லப்படுறது, அதுதான் காயத்ரி மந்திரம். மனுவே சொல்றார் திருப்ய ஏவது வேதேபியா பாதம் பாதம் அதூதகம்னு மனுஸ்மிருதியிலே வருது. அதனால காயத்ரி மந்திரமானது 3 வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரியுது. காயத்ரி காயந்தம் திராயத்தேதி காயத்ரின்னு காயத்ரியினுடைய ஒரு விக்கிரக வாக்கியம். சுஸ்வரத்தோடு நாம காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கிறவாளை காப்பாத்திரால் காயத்ரி அப்படின்னு காயத்ரி சந்தசாம் மாதா அப்படின்னே நாம நியாசம் பண்றோம். முதல் 8 சுருக்கி பார்த்தால் பூஹு அப்படின்னு வரும். 2வது 8 சுருக்கி பார்த்தால் புவஹா அப்படின்ற சப்தம் கிடைக்கும். 3வது 8 சுருக்கி பார்த்தால் சுவஹான்னு கிடைக்கும். அதுதான் பூஹு புவ சுவஹா அப்படின்னு வியாகிருதிகள் மந்திரமாக இருக்கு. இது எப்படி பூஹு புவஹா சுவஹான்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி வேதத்திற்கெல்லாம் முதல் சந்தசாம் பிரணவோ யதா அப்படின்னு காளிதாசனே சொல்றான். சந்தஸ்க்கு வேதத்துக்கு எப்படி பிரணவமோ அப்படின்னு சொல்றதுனால பிரணவம் இங்க ரொம்ப வசதி. பிரணவம் அகாரம் உகாரம் மகாரம்ன்ற 3 எழுத்துக்களால ஏற்பட்டதுன்னு நமக்கெல்லாம் ஸ்பஷ்டமா தெரியும். அகாரம் சாட்சாத் பெருமாளை குறிக்கக்கூடிய சொல், உகாரம் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய அக்ஷரம், மகாரம் ஜீவாத்மாக்களை குறிக்கக்கூடியது. அக்ஷரானா மகாரோஸ்மி அப்படின்னு பெருமாளே சொல்றான். அதனால நாச்சியாரும் முதல் 10 அகாரத்தினுடைய பெருமைகளையும் கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோன்னு அகாரத்தினுடைய பெருமைகளையும், 2வது 10 உகாரத்தினுடைய ஒரு அழகான அர்த்தங்களையும் குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு மகாலட்சுமியுடைய ஒரு வைபவத்தையும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம்னா மகாரத்தினுடைய ஒரு அழகான அர்த்தங்களையும் 3வது 10 தெரிவிக்கிறாள். ஆ அப்படின்றது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய சொல்னு சொன்னோம். திருக்குறள்லேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவரும் அ அப்படின்ற அந்த அக்ஷர ரூபியா இருக்கக்கூடிய நாராயணனை மங்களமாகவே எடுக்கிறார். அதனாலதான் நமக்கு நாராயணனுடைய சுரூப ரூப குணங்கள்லாம் இந்த முதல் 10 நாச்சியார் ஸ்பஷ்டமா விவரிக்கிறார். உ அப்படின்றது மகாலட்சுமியை சொல்றதுன்னு சொன்னோம். பிரணவத்துடைய கீதோபதேசமா இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் பார்த்தால் உத்கீதம் பிரணவம் அப்படின்னு மகாலட்சுமி உபாசிக்கப்படுகிறாள். இது நம்மாழ்வாரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனநேன்னு திருவாய்மொழியில முதல் பிரபந்தத்திலேயே உகாரத்தில் ஆரம்பிச்சு மகாலட்சுமியுடைய வைபவத்தை இந்த லோகத்துக்கே பறக்க பேசுறார். அவருடைய கடைசியிலையும் பார்த்தால் அவாவரச்சூழ் அரிய அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்று குறுகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தே உயர்ந்தே அப்படின்னு பிறந்தார் உயர்ந்தேன்னு ஊழ ஆரம்பிச்சு இத்துல முடிச்சிருக்கார். அதனால நமக்கு ஸ்பஷ்டமா தெரிகிற ஒரு விஷயம், 1102 பாசுரங்களும் மகாலட்சுமியுடைய வைபவத்தை பேசுறதுக்காகத்தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். நம்மளால இது அதிசயோக்தியா நான் சொல்லல, இது கண்டரவேன பெரியவாள் சொல்லியிருக்க ஒரு விஷயம்தான் இது. அதனால திருப்பாவில நடு 10 பாசுரங்களும் மகாலட்சுமியுடைய பிரபாவத்தை பேசக்கூடிய ஒரு 10 பாசுரங்கள். அகாரம் அதாவது 3-10 மகாரம்னு சொன்னோம். மகாரமும் பார்த்தால் மகாரம் அப்படின்றது ஜீவாத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமையான ஒரு விஷயம். எல்லாரும் சரீரத்தை தான் பார்க்கிறோம். ஒரு இப்ப இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறதும் இந்த சரீரத்துக்கு தான் பெயர் வச்சிருக்குது வச்சிருக்காள். எல்லாரும் அவாவா ஜீவாத்மாவா பார்க்கிறோம், அவாவால ஜீவாத்மாவா பார்க்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்ல, பார்க்கறது இல்ல. ஏன்னா இந்த லோகத்துல யாருமே ஆத்ம விசாரம் பண்றதுக்கு தயாரா இல்ல. ஆத்மாவா பார்க்க முடியுமான்னு கேள்வி கேட்டால் பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது இருக்கிறபடினால, சித்தாந்தம் அப்படி சொன்னபடினால ஆத்மாவை கொஞ்சம் பார்த்துதான் பாறேன், பார்க்க முடிஞ்சால் பாறேன்றது உபநிஷத்து. ஏன்னா ஆத்மாவை பத்தி சொல்லும்பொழுது அது உபநிஷத்து வாலாகிர சதபாகசிய சததா கல்பித்தசிய பாகோ ஜீவ சவிஜ்ஞா சதாம் தர்மா அகர்ஹிதம்னு சொல்லி வாலாகிர சதபாகசிய அந்த குதிரையினுடைய வாலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நுனி அந்த ஒரு கேசத்தை எடுத்து வாலாகிர சதபாகசிய அந்த கேசத்தை எடுத்து அதை 1000 நுனியா வெட்டி 1000 தடவை வெட்டி அந்த 1000 மறுபடியும் ஒரு 1000 ஒன்னு எடுத்து மறுபடியும் ஒரு 1000 தடவை வெட்டி பார்த்தால் அது எவ்வளவு அணுவா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அணுதான் சததா கல்பித்த சித அந்த மாதிரி ஒரு அணுதான் ஜீவன் சொல்றது வாலாகிர சதபாகசிய. அதுலயும் சததா கல்பித்த சித்தன்னு பாகோ ஜீவகா சவிஜ்ஞா அப்படி தெரிஞ்சுக்கணும் ஜீவனா, அப்படி அணுவா இருக்கக்கூடியவன் தான் ஜீவன் தெரியறது. சதாம் தர்ம இதுதான் சத்த தர்மம்னு சொல்றது, தர்மம்னு சொல்றது. அதனால ஜீவாத்மாவை அறிந்து கொள்வதுன்றது ஆத்மாவை அறிந்து கொள்வதுன்றது அவ்வளவு சாத்துரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுட்டால் நாம மேல்லோகத்துக்கு அதாவது மேல் நிலைக்கு நாமளே போயிடுவோம். இந்த ஆத்மாவுடைய தன்மை எப்படி தெரியும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் முழுசா இருந்தால்தான் தெரியும். ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி புரியுறது அப்படின்னா கீதையில பகவானே சொல்றான், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணின்னு சொல்றான். எப்படி நாம ஒரு அழுக்கு சட்டைய கைட்டி வச்சுட்டு அழுக்காயிடுத்துன்றதுனால புது சட்டையை போட்டுக்கிறோமோ அது மாதிரி இந்த அழுக்கா இருக்கக்கூடிய இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த சரீரத்தை விட்டு விட்டு ஆத்மா இன்னொரு ஒரு சரீரத்தை புதுசா ஒரு சரீரத்தை ஏத்துக்கிறதுன்னு சொல்றான். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆத்ம ஜானத்தை பெறதுன்றது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாகவே இந்த ஆத்ம ஜானத்தை நம்மளால பெற முடியாது. எம்பெருமான் அந்த ஆத்ம ஞானத்தை நமக்கெல்லாம் தெரிவிச்சிருக்கான். அது நமக்கு புரியுமோ புரியாதோன்ற காரணத்தினால்தான் அது புரியல அப்படின்னு எடுத்துக்க முறமேன்றதுக்காக தான் நாச்சியார் 21-30 பாசனங்களுக்குள்ள ஆத்ம ஞானத்தையும் ஆத்மாவுடைய சுரூப ஞானத்தையும் இவள் ஸ்பஷ்டமாகவே சொல்றா. இது தத்துவ பிரகாரம் பார்த்தாலும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்ற பாசுரம் எம்பெருமான பார்க்கிறோம். 25வது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்ற பாசுரம். இப்போ தத்துவ பிரகாரம் பார்த்தாலும் மொத்தம் 24 அச்சேதன தத்துவங்கள், 25வது தத்துவம் ஜீவன், 26வது தத்துவம் ஈஸ்வரன். இது நமக்கெல்லாம் இந்த தத்துவ ஜானம் ஸ்பஷ்டமா இருக்கும். நமக்கெல்லாம் பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரம் பஞ்சமகாபூதங்கள் கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 ஏக்கம் மனசு இப்படி பார்த்தால் 24 அச்சேதன தத்துவங்கள். 1, 25வது தத்துவம் நாம் ஜீவர்கள், 26வது தத்துவம் ஈஸ்வரன். காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தால் தேவாதிராஜனை சேவிக்க போகும்போது அத்திகிரி மலைமையில 24 படிக்கட்டு இருக்கும். 24 படிக்கட்டை ஏறி ஜீவனாக இருக்கக்கூடிய நாம போறோம். நாம் போய் அங்கே மாமேகம் சரணம் விரஜன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பெருமாளை போய் நாம மாசு மோக்ஷ ஈஷியாமி மாசுச்ச அப்படின்னு சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக நாம் அங்கே போயிட்டு இருக்கோம். அதனால 26வது தத்துவம் ஈஸ்வரன் அப்படியே அஸ்மத் பாடசாலையில கூட மதுராந்தகம் ஸ்ரீமத் ரகோபில மட்ட பாடசாலையில கூட பார்த்தால் இஞ்சிமேடு ஹரிசங்கர் 24 படிக்கட் வச்சுதான் கட்டியிருப்பார். இந்த பக்கமும் 24 படிக்கட், இந்த பக்கமும் 24 படிக்கட், ரெண்டு பக்கம் படிக்கட் இருக்கும். அதுக்கு அதில் பார்த்தால் 24 அச்சேதன தத்துவங்கள், 25வதா போற ஜீவன் வித்யார்த்தி, 26வதா இருக்கக்கூடிய அங்க வேதாந்த தத்துவஜானத்தை போதிக்கக்கூடிய ஆச்சாரியன் அப்படின்னு ஈஸ்வர சதுருஷமா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு நமக்கு புரியறதுக்காகவே அப்படி கட்டியிருக்கார். எழுத்துக்கள்லையும் பார்த்தால் கவர்கோம் சவர்கோம் டவர்கோம் தவர்கோம் பவர்கோன்னு 5-25 எழுத்துக்கள். அதில் 25வது எழுத்து மகாரம். அதனால மகாரத்தை ஜீவனா சொல்லியிருக்கா ஆண்டாளும். இதுதான் பிரணவம். இந்த பிரணவத்தை நமக்கு தெரிவிக்கிறது தான், இந்த பிரணவார்த்தங்களை தெரிவிக்கிறது தான் திருப்பாவை அப்படின்னு நம்மளால ஸ்பஷ்டமாவே சொல்ல முடியும். பிரணவத்தோடைய அர்த்தத்தை தான் இது தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதனால இந்த திருப்பாவை அப்படின்றது சாட்சாத் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஜகாச சாமவேதம் தம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு, எந்த வேதத்தை எம்பெருமானான ஹயக்ரீவன் மீட்டெடுத்து கொடுத்தாரோ அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை இந்த திருப்பாவை சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். யோ பிரம்மாணம் விடதாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மைன்னு ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத் வாக்கியம். பெருமாளே ஆச்சாரியனாக இருந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான். அந்த பிரம்மா வேதங்களை அத்தியனம் பண்ணி லோகத்தை சிருஷ்டி பண்றார். வேதத்துல தாத்தா யதாபூர்வம் கல்பயத்து, வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி இந்த விஷயத்தை நமக்கு பிரம்மா போதிக்கிறார். இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு சனகாதிகளை சிருஷ்டிச்சு அவர்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி வைக்கிறார். இப்போ இந்த வேதம் திருப்பாவை அப்படின்னு சொன்னால், வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த திருப்பாவையில சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல புரியாத விஷயங்கள் கூட இந்த திருப்பாவையில சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை கூட இந்த திருப்பாவையில தெரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னால், சுவாமி தேசிகனே திவ்ய பிரபந்தத்தை பத்தி சொல்லும்பொழுது தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு தெளியாத மறைநிலங்களை பத்தி பேசுறார். இந்த தெளியா வேதத்துல தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை கூட நாம இந்த திவ்ய பிரபந்தங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். இப்ப அது எப்படி தெரியும், தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே சொன்ன, வேதத்துல தெளியாத விஷயங்கள்லாம் இப்படி தெரிஞ்சிருமா அப்படின்னால், மறை அப்படின்றது வேதம்னு ஒரு அர்த்தம். இப்ப தமிழ்ல மறைனா மறைக்கப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தமாச்சு. அது எப்படி முடியும், யாருக்கு மறைக்கப்படுறது அப்படின்னா, மறைக்கப்படுறது தான் உண்மை. யாருக்கு அப்படின்னா, பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு இந்த வேதார்த்தங்கள் மறைக்கப்படுகிறது. பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு இந்த வேதார்த்தங்கள் தெளிவா புரியுறது. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த திருப்பாவையை தெரிஞ்சுக்கணும், பூர்த்தியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாமோ ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை அவலம்பித்து இந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை நாம பெற்றுக்கொண்ட பிறகுதான் நமக்கு இந்த அர்த்தங்கள் ஸ்பஷ்டமாகவே புரியணும். இது யார் சொல்றா அப்படின்னா, சுவாமி தேசிகனே சொல்றாரு. ஸ்படிக தல விஹித விதீவ தேசிக தத்தேன சக்ஷுஷா ஜந்துஹு அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறா போல. எப்படின்னா, நல்ல பளிங்கு கல்லு, அந்த பளிங்கு கல்லுல மாளிகை கட்டியிருக்கா, அது 4 பக்கங்கள்லயும் விளக்கேத்தி வச்சிருக்கா, இது போராதுன்னு நடுவுல வேற ரத்னங்களா கொட்டி வச்சிருக்கா. அந்த பளிங்கு கல்ல எப்படி நவநிதி ரத்னங்களும் ஜொலிக்குமோ, எப்படி குத்து வழக்கில் இருக்கக்கூடிய 5 முகங்களும் ஜொலிக்குமோ, அதுபோல யாருக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கோ அவளுக்கு தேசிக தத்தேன சக்ஷுஷா ஜந்துகு, யாருக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கோ அவளுக்கு இந்த அர்த்தங்கள் ஸ்பஷ்டமாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தால்தான் திருப்பாவையினுடைய ஒரு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு தெரியறது. வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, வேதத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு நமக்கு தெரியாது. வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லவும் முடியாது. அது அந்த அளவுக்கு நமக்கு சக்தியும் இல்லை இல்லையா. அது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். வேதத்தினுடைய பூர்த்தியான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் இந்த திருப்பாவையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க நாம முயற்சி பண்ணலாம். இதையும் பூர்த்தியாக அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா துவன்யார்த்தம்னு சில பேர் சொல்றா, வெங்கியார்த்தம்னு சில பேர் சொல்றா, சுவாபதேசார்த்தங்கள்னு இருக்கு பெரியவாள் சொல்லியிருக்கா, பேர் எத்த வாஸ்தவிகமான அர்த்தங்கள்னு சொல்லியிருக்கா, ஆண்டாளுடைய யதார்த்தம் என்னன்றது தெரியணும் இல்லையா. ஆகையினால திருப்பாவையினுடைய பூர்த்தி அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஜென்மம் போருமா, இனி எத்தனை ஜென்மங்கள் ஓணுன்றது நமக்கு தெரியல. ஆனா எங்கேருந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது, ஆனா வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிக்க முடியாதுன்றபடினால இந்த சாட்சாத் பூமி பிராட்டியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்ட இந்த திருப்பாவினுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சிக்க முயற்சி பண்றோம். இதுல முதல் தனியன் நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணன்ற தனியம் ஏற்கனவே சாதிச்சோம். பராசர பட்டர் இயற்றிய தனியன் இது. இதுல கடைசி ரெண்டு வரி வருது, சுவோச்சிஷ்டாயாம் சிரஜனி கலிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நம இதம் இதம் பூயேவாஸ்து பூயஹான்னு. இது அப்படியே இந்த ரெண்டு வரிகளும் சாட்சாத் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்ற பாசுரத்தை மனசுல வச்சுட்டு தான் இந்த தனியனியே பராசர பட்டர் இயற்றி இருக்காருன்றது நமக்கு தெரியுது இல்லையா. இந்த தனியன் எதுக்காக சேவிக்கணும், ஆனால் ஆண்டாள் ஆண்டவனையே ஆட்கொண்டபடினாலே அவளுக்கு ஆண்டாள்னு பேர் நம்ம சொன்னோம். ஆண்டவனை எப்படி ஆட்கொண்டாள், ஆண்டவனெல்லாம் ஆட்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆண்டவனை ஆட்கொள்ள முடியும் இல்லையா. என் ஆண்டவனை எப்படி ஆட்கொள்ளணும், முதற்கவியாழ்வார் சாதிச்சா போல கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பன்னிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்குருகோர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சாதிச்சா போல நாம கண்ணன் உரளிலே கட்டுண்டான் அப்படின்னு நாம சொன்னோம்னா, நாம மனசுல நினைச்சோம்னா நம்முடைய கட்டானது விடுபடுகிறது. அவன் சிறைச்சாலையிலே பிறந்தான் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய சம்சார சாகரம்ன்ற சொல்லக்கூடிய அந்த காராகிரகமானது விடுபடுகிறது. அவன் ராத்திரியில அர்த்தராத்திரியில இருட்டுல பிறந்தான் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிறதுன்னு பெரியவாள் வியாக்கியானத்துல எடுத்திருக்கா. அப்படி பெருமாள் இப்படியெல்லாம் இருக்கா, நம்ம கட்ட நீக்கக்கூடிய லோகத்துல நமக்கு இருக்கக்கூடிய அகிதங்களை நீக்கக்கூடிய பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளையே அவள் ஆட்கொண்டபடியினாலே நம்முடைய கஷ்டத்தை இவன் நீக்கிறான், அவனுடைய கஷ்டத்தை அவ நீக்கிறா. ஆகையினால பெருமாளுடைய நம்முடைய கட்டு நம்முடைய அகிதங்களை அவன் போக்கடிக்கிறான், அவனுக்கு இருக்கக்கூடிய சில அகிதங்களை அவள் போக்கடிக்கிறா. அதனாலதான் ஆண்டவனையே ஆட்கொண்டபடியினாலே அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னு திருநாமம் இருக்குன்னு சொன்ன. இப்படி பராசர பட்டரே இவ்வளவு வசதியான ஒரு விஷயத்த நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. இதுலயும் அடுத்த தனியன் பார்த்தால் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு உய்யக்கொண்டாருடைய தனியன். இது தமிழ்ல பண்ண தனியன். இது திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்றா போல தமிழ்ல பண்ணியிருக்கார். அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட தனியன். இப்போ அன்னவயல் புதுவை ஆண்டாள், இது அன்னப்பறவைகள் விளையாடக்கூடிய சீவில்லிபுத்தூர்னு சொல்றா. இப்போ ஆண்டாள் எம்பெருமான அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த நோன்பை நோக்கிறாள். நேற்று பார்த்தோம் எதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது, சாட்சியாதா தெரிகிறது கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்துக்காக ஏற்படுகிறது. எப்பவுமே இந்த சிருங்கார விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் மத்தியில சௌகரியமா இருக்கக்கூடிய ஒரு ஜந்துன்னு பார்த்தால் அன்னப்பறவை. ஏன்னா சுவாமி தேசிகனே சக்கரவர்த்தி திருமகனும் சீதா பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கிறப்போ ஹம்ச சந்தேசகான்னு ஹம்சத்தை அன்னத்தை தான் தூடு விட்டதாக காவியம் எழுதுகிறார். அதனால அன்னம் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவளும் கிருஷ்ணனோட மோகிதமா இருக்கிறபடினால இவளுக்கும் அன்னம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா, அதாவது அன்னத்தை தூது விடுகிறதாகவே இவரும் சாதிக்கிறார். அதனால்தான் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அன்னம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீர் வளம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல தான் அன்னம் இருக்கும். நீர் வளம் சீவில்லிபுத்தூர்ல ரொம்ப நன்னா இருக்கு. அங்க பிறந்தபடியினாலே அவள் ஆண்டாள், அந்த அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு விசேஷனம் போட்டு சொல்றார். புதுவை அழகான பெண் அர்த்தம். ஏன் இந்த இடத்துல ஏன் சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நாயிகா பாவத்துல ஆழ்வார்கள் எத்தனையோ பேர் பெருமாளை தன்னுடைய காதலனாக நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றார், பாசுரங்கள் அமைக்கிறார். சில பேர் வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பெரியவாள்லாம் பர்வத பரமானு வாசி அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது பெரியவாள் ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் வாசி, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் வாசின்னு சொல்லும்பொழுது ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் எப்படி வாசின்னு பார்த்தால், ஆழ்வார்கள் என்ன பண்றா, தன்னை நாயிகா பாவத்தில் ஏறிட்டுக் கொள்கிறார்கள். அவருடைய பாசுரங்களை பார்த்தால் வித்தியாசம் தெரியும். ஆனால் நாச்சியார் தானே ஸ்வயம் பெண்ணானபடினால அவருடைய பாசுரங்கள்ல பெருமாளை வர்ணிக்கக்கூடிய தன்மை வித்தியாசமா இருக்கும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அவள் பாடுற அந்த பாசுரத்தினுடைய ஒரு வித்தியாசம் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். ஆனால் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் அப்படின்னு ரங்கநாதனத்துல மையல் கொண்டாள், அதுவும் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதனிடத்திலேன்னு சொல்றார். இது எல்லாம் ஏன் இப்படி எல்லாம் போடணும் வியாக்கியானத்துல அப்படின்னு கேட்டால், இவள் படுத்துன்னு இருக்க ரங்கநாதன் மேல மட்டும் ஆசைப்படலையே, இவள் நின்றுன்னு இருக்க ரங்கநாதன் மேலையும் ஆசைப்பட்டாள்ன்ற தெரியுது. ஏன்னா அவருடைய திருமொழிகள் அப்படிதான் வருது இல்லையா. படுத்துன்னு இருக்க ரங்கநாதனை பார்த்து இவள் இயங்கினாள், இதோட நிறுத்தல, நின்றுன்னு இருக்க ரங்கநாதனுக்கிட்டையும் இவள் இயங்கினாள். இப்போ ஒருத்தர் இரவு நண்பகலாகி நண்பகல் இருளாகி வாகில இரவு என்னிட செய்ய மாறிலன்னு ஒரு கவி ரங்கநாதனுடைய ஒரு அழக பத்தி பாடுறார். இந்த சோழவள நாடே வந்து சோறுடைத்தது அப்படின்னு, சோழ நாட்டில் எப்பவுமே அன்ன சமிருத்தி உண்டு. இன்னைக்கும் தஞ்சாவூர் டெல்டால அவளுக்கு விவசாயம் தான் தொழிலா இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிறப்போ சோழ நாட்டினுடைய காவிரி கரையில ஆச்சரியமாக படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான் ரங்கநாதன். அதுதான் திருப்பானாழ்வாருடைய அமலானாதிபிரான்ல பார்க்கிறப்ப கூட, ஆபாத சூடம் அனுபூய அஹிம்சையானாம். இப்படி நம்ம தனியனே பண்றோம். அப்போ எப்படி பெரிய நம்பிகள் அமலானாதிபிரானுக்கு இப்படி ஒரு ரங்கநாதனை ஆழ்வார் அனுபவிக்கிறார்னு சாதிச்சாரோ, அதே போல ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ரங்கநாதனுக்கு எப்படி நாம ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு எப்படி தனியான. அதனால இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை அரங்கற்கு, ஏன் இவருடைய பாசுரங்கள்னால அரங்கற்கு பெருமை சேர்க்கிறாள்னு சொன்னார் உய்யக்கொண்டார். அதுவும் நாச்சியார் திருமொழியில் சொல்லும்பொழுது, கண்ணாலங் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசியிழந்து, அண்ணான் தெருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து அவ்வளவு ஏக்கத்தோட பாசுரங்களை பாடுறார். அப்போ நாச்சியாருக்கு ஒரு அபிப்பிராயம், ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது அபிப்பிராயம். இப்போ இந்த பாசுரத்தினால நமக்கு போன பாசுரமே நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் சுப்தம் உத்போத்திய எழுப்பணும்னு ஆயிடுச்சு. இப்ப இந்த பாசுரத்தினாலே ரங்கநாதன் ஸ்பஷ்டமாவே சொல்றான்னு தெரியுது. பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமேன்னு அடிச்சு சொல்லும் பொழுது, அப்போ அவளுக்கு அவருடைய ரங்கநாதன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு ஸ்பஷ்டமா தெரியுது. ஆனால்தான் பட்டரும் உத்போத்திய கிருஷ்ணம்னு சொன்னார். இப்ப இந்த விஷயங்களை தெரிய வச்சு, இந்த விஷயங்களை தெரிய வச்சு அவனை எழுப்பணும் அப்படின்னும் பொழுது, சாதாரண ஜனங்கள்னால பெருமாள் இடத்துல கட்டளை இட முடியுமா அப்படின்னு கேட்டால், கட்டளை இட முடியும். ஏன் எப்படி கட்டளை இட முடியும் அப்படின்னால், ஒரு மாயம் பண்றவன் இல்லையா, அவனை மாதிரி ஒரு மாயை யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட மாயன் அவன். அப்ப அந்த மாயனை எப்படி பண்ண முடியும் அப்படின்னால், இவன் நந்தகோபன் ஒருத்தன். இப்ப எப்படி எழுப்புறவன, இதனால அவன் நப்பின்னையோடு சேர்ந்து இருக்கான். இப்ப நந்தகோபன், நந்தகோபனுடைய மைத்துனன் கும்பன் பேருன்னு பெரியவா எடுத்திருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு பெண் நப்பின்னை நீலான்னு பேரு. அப்போ அவன் நப்பின்னை எப்படி அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு இருக்கு. மதம் பிடித்து போன ஒரு ஏழு எருது மாடுகளை அடக்கி நப்பின்னைய கிருஷ்ணன் மணந்து கொண்டான் அப்படின்னு தெரியறது. அதனால நப்பின்னை இடத்துல அவனுக்கு மோகம் அதிகம், எல்லாமே மோகம் அதிகமானபடினால அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா வேற இருக்கு இல்லையா. அவனுடைய அப்பா பார்த்த பாருங்க வசுதேவன் தேவகி, நந்தகோபன் யசோதா, மனைவிகள் பாருங்க ருக்மிணி நப்பின்ன. அப்போ அவன் எப்பேற்பட்ட மாயனா இருப்பான் இல்லையா. திருமூர்த்தி ஆழ்வார் சொல்ற போல, ஆயனாகி ஆயர் மங்கை வேயத்தோள் விரும்பினாய், ஆயனென்னை யாவர் வல்லர் அம்பரத்தொடு இம்பராய், மாயமாய மாயை கொள் அதன்றி நீ வருத்தலும், மாயமாயம் ஆக்கினாய் உன் மாயமுற்றம் மாயமே அப்படின்னு திருச்சந்த விருத்தத்துல எல்லாம் மாயமே அப்படின்னு ஆழ்வாரே ஸ்பஷ்டமா சொல்றாரு திருமூர்த்தி ஆழ்வாரே. அதே போல நம்மாழ்வார் சொல்லும் பொழுதும், சூட்டுணன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்த தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் அப்படின்னு மாயை எடுத்து சொல்றார் அவர். பெருமாள் மாயாவி மாயா மாத்திரந்து காஸ்னேன அனபிவியக்த ஸ்வரூபத்வாத் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரக்காரர் சொல்லும்பொழுது மாயா சப்தசிய ஆச்சரியவாசின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அப்படி பல ஆச்சரியங்களை பண்ணக்கூடியவன் அவன். அப்ப அப்படி ஆச்சரியங்களை பண்ற எம்பெருமானை எப்படி எழுப்பணும்? இந்த விஷயங்களை சொல்லி எழுப்பணும் இல்லையா? அப்படி எழுப்பினா தானே எழுப்ப முடியும். இங்க போயிட்டு நாம வந்து அவன் சேஷத்துவம் தாசத்துவம் அவனுக்கு எல்லாம் உணர்த்தணும். நாம அவன் எழுந்திருப்பான் எழுந்திருப்பான்னு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு நாள் வாசல்ல உட்கார்றது இல்லையா? அதனால அவனுக்கு தாசத்துவ சேஷத்துவாதிகள்லாம் உணர்த்தி இல்லையா, சுவாமி நான் உன்னுடைய தாசன் வந்துருவேன் வாசல்ல நிக்கிறேன். சரி எப்படி தாசன்? இதனெல்லாம் தாசன். சுவாமி நான் உனக்கு சேஷபூதன், நான் உனக்கு வந்திருக்கேன், என்னை வந்து பாருங்கோ கடாட்சிங்கோ, உங்களுடைய திவ்ய கடாட்சம் என் மேல படணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி சொன்னா தானே முடியும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு நப்பின் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால அவன் உள்ளேயே இருப்பானே. அப்ப இது எப்படி தெரிகிறது அப்படின்னால், ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் காண்பித்த ஒரு வழி. விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? ராமன் எழுப்புறார், கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தசே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு சொன்னார் விஸ்வாமித்திரர். கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம். இப்ப நான் அவர் ஒன்னும் சந்தியாவந்தனம் பண்ணன, அவர் ஒன்னும் எழுந்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் 10 மணி வரைக்கும் கூட தூங்கலாம். வைகுண்டத்துல திருப்பார் கடல்ல எப்பவுமே படுத்துட்டு இருக்கவர் தானே, அவரை ஏன் எழுப்பணும் அப்படின்னால், ஜே கோசலைக்கு மகனா பிறந்துட்டப்பா நீ, ஆத்மானம் கோசலைக்கு மகனாக பிறந்து விட்டாய், லோகத்துல மகனா பிறந்தபடினால ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரத ஆத்மஜம்னு. இப்போ தசரதன் புத்திரகாமேட்டி யாகம் மன்னியா ராமன் வந்து பையனா பிறந்தா சாட்சாத் எம்பெருமான் இல்ல, அவன் முடிவு பண்ணிட்டாங்க. யார தசரதனை தகப்பனா நினைச்சுக்கிறது எடுத்துக்கிறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இது ஒரு வியாஜம், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணு அதுல வந்து நான் பிறக்கிறேன்றதெல்லாம் ஒரு வியாஜம். அவன் என்னைக்கோ எங்கேயோ முடிவு பண்ணிட்டான், தசரதன் தான் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு. அதே போல இங்க நந்தகோபன் தான் எனக்கு அப்பா, வசுதேவன் தான் எனக்கு அப்பான்னு எம்பெருமான் கண்ணன் முடிவு பண்ணிட்டான். அப்ப முடிவு பண்ணபடினால நீ முடிவு பண்ணிட்டபா, நீ முடிவு பண்ணி இங்க லோகத்துல வந்து அவதரிச்சிட்டியே, கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் விதிவசத்தினால நீ பூலோகத்துக்கு வந்து அவதரிச்சுட்ட, ஆகையினால நீ என்ன கடாட்சம் பண்ணியே ஆகணும், நீ எழுந்து வெளியில வா அப்படின்னு எப்படி விஸ்வாமித்திரர் தெய்வம் ஆன்மீகம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி எழுப்பினாரோ, அதே போல நாமளும் எழுப்பணும் உத்போத்திய கிருஷ்ணம். இதையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி எம்பெருமானை எழுப்பணும்னு. அதனால்தான் ஆண்டாள் சொல்றா, கண்ணாளன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்த திருந்த சிசுபாலன் தேசியிலிருந்துன்னு சொல்லும்பொழுது அவங்கிட்ட போய் சொல்லுங்க, பேனும் ஊர் பேரும் அரங்கமேன்னு சொன்னான். அப்படி ஏன்னா அப்பேற்பட்டவன் உள்ள படுத்துட்டு இருக்கான். இப்போ நான் எவ்வளவு தாசன், நான் எப்பேற்பட்ட தாசன் என்ப லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னான்னு சொல்றா போல, நான் லக்ஷ்மணனை போல உனக்கு தாசன், அத்தியந்தம் கைங்கரியம் உனக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாசன் நான் இல்லையா? இப்பேற்பட்ட தாசன் நான் வாசல்ல வந்து நின்று இருக்கேன். ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு. உன் கண்களை பாக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன், உன் கண்களை பாக்கிறதுக்கு வந்திருக்க என்ன போய் நீ உபேட்ச பண்ணலாமா? நீ எப்படி என்ன உபேட்ச பண்ண முடியும்? ஆகையினால உன்னை சேவிக்கிற ஒரு காரியத்தை தவிர எனக்கு வேற ஒரு காரியம் இல்லைன்னு ஆழ்வார் எப்படி சாதிக்கிறாரோ, அதே போல உன்னை அடையிற காரியத்தை தவிர எனக்கு ஒரு வேற காரியம் இல்லை அப்படின்னு ஆண்டாள் சொல்றா ஸ்பஷ்டமா இந்த இடத்துல இல்லையா? இதுதானே இங்க எதனை சொல்ல போறா, உனக்கே நாமா செய்வோம்னு, எனக்கே உனக்கே நாமா செய்வோம்னு திருப்பாவையில சொல்றா. ஆழ்வார் சொல்லும்பொழுது இத எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடை வீடின்றி மன்னி தனக்கேயாக என்னை கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரா இல்லையா? அப்படி கண்ணனை எழுப்புறா இவ்வளவு ஆழ்வார் நம்மாழ்வார் போல உனக்கே நாமா செய்வோம்னு திருப்பாவையில சொல்லி இவ கண்ணனை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு இல்லையா? அதுவும் எப்படி எழுப்புறா, வராக அவதாரத்தினுடைய விஷயங்களை சொல்லி நினைவுபடுத்தி எழுப்புறா. நீதானப்பா கண்ணா அன்னைக்கு சொன்னியே, ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்னு சொன்னியே, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு சொன்னியே, நான் என் பக்தர்களை அழிச்சுட்டு போகவேன் அபயம் சர்வபூதேபியா ததாமியதத் விரதம் மமான்றது உன்னதுதானே, உன் நீ சொன்ன வாக்கியம் தானே, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சேன்னு நீ சொன்ன வாக்கியம் தானே. அதனால இதை எல்லாத்தையும் சொல்லி எழுப்புறா. இல்லையா, நீல கடல்கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ அப்படின்னு உன்னை, அதுவும் உன்னை அடையறதுக்காகவே நான் வந்துட்டேன் இல்லையா, நீ என்னை வந்து பாருன்னு சொன்ன, சுலப உபாயங்கள்லாம் சொன்ன இல்லையா. ஆழ்வார் சொன்னா போல, கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல்கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோன்னு நீ தானப்பா சொன்ன. அப்படி நீ சொன்ன விஷயத்த மறுபடியும் உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்ற. இது சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகா பெரியவாள்லாம் ஒரு வாக்கியம் சொல்லுவா, ஸ்மாரையேத் நத்து சிக்ஷையேத் அப்படின்வா. நான் வந்து உனக்கு ஞாபகப்படுத்துறேன், உனக்கு சிக்ஷை பண்ணலன்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல பிராட்டி சிக்ஷை பண்றதாகவே கூட எடுத்துக்கலாம் இல்லையா. பல சந்தர்ப்பங்கள்ல கௌசல்யை தசரதனுக்கு உபதேசம் பண்ணான்னு ராமாயணத்துல இருக்கு இல்லையா. சீதா ராமருக்கு உபதேசம் பண்ணான்னு இருக்கு. முனிவர்கள்லாம் பார்த்து ராமர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறா, நீ இங்கேயே இருக்கணும், இங்க ராட்சசாலாம் வந்து தொந்தரவு பண்றா, எங்களால அனுஷ்டானங்களை பண்ண முடியலன்னு சொல்றா. அப்ப அப்படியா பண்ண முடியலையா, சரி நான் இங்க இருக்கேன்னுக்கா. அதுக்கு சீத்த சொல்றா, நீரோ காட்டில் அலையிறேன்றதுக்காக வந்திருக்கேர். இப்போ நீர் வந்து முனிவர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறேரே எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றா ராமாயணத்துல ஒரு இடத்துல. சத்தியசந்த மகாபாகாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜான்னு கூப்பிட்டு அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு ஆழ்வார் சொன்னா போல சீதா பிராட்டி அந்த இடத்துல சொல்றதா இருக்கு ஸ்லோகம். நீ இது பண்ற காரியம் சரியா, நாம ஏதோ எதுக்கோ வந்திருக்கோம், ஆனா அந்த காரியத்தை விட்டுட்டு நீர் வந்து இப்ப முனிவர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற. அப்போ இந்த வாக்கை கொடுத்த வாக்கை காப்பாத்துறது அவருடைய வேலை இல்லையா. அப்போ நீ வராக உப்புராண காலத்துல கொடுத்த வாக்கை காப்பாத்துறது உன்னுடைய வேலை. அந்த வேலையை விட்டுட்டு நீ நப்பின்னையோட துயில் கொண்டு இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்கறா போல கேட்டு இந்த இடத்துல அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு சூடி கொடுத்தாலே சொல்லு அப்படின்னு. சூடி கொடுத்த சுடர்கொடியே பல்வளத்து தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம். ஸ்பட்டமாவே அரங்கற்குன்னு சொன்னா, திருப்பி இவளே அது படுத்துருக்க பெருமாளை சொன்னா, இப்போ நின்ன பெருமாளுக்கு சொல்றா இல்லையா. மந்திபாயும் வடவேங்கட மாமலைன்னு சொல்லும் பொழுது நின்ன வேங்கடம்னே சொல்றா இல்லையா. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்தோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரேன்னு நின்ன வேங்கடம்னே சொல்ற. இப்போ அப்படி இந்த பெருமாளுக்கும் அந்த பெருமாளுக்கும் சேர்த்தா போலே நாச்சியார் இந்த பாசுரங்களை அமைத்தாள் அப்படின்னா அது வந்து அதிசயோக்தியா இருக்காது. அப்படி ரங்கநாதனும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனும் ஒன்னு அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. தேசிகனும் திருவரங்கமென திகழும் கோயில் தானேன்னு சொல்லிட்டு அதிகார சங்கத்துல அதை பத்தியும் பெருமாளை பத்தியும் சொல்லும்பொழுது, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்புன்னு சொல்லி வேங்கட வெற்பன வெற்பன விளங்கும் வேத வெறுப்பேன்னு சொன்னார். அதே போல இங்கேயும் உய்ய கொண்டார், வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு. அப்படி வேங்கடவர்க்கு சொன்ன விஷயத்தை தான் நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அப்போ நாச்சியார் இந்த தனியன்கண்ணால் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், நாச்சியார் நமக்காகவே இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் கொடுத்து அந்த வேங்கட எம்பெருமானான மலையப்ப சுவாமியினிடத்திலும் ரங்கநாதன் இடத்திலையும் நமக்கு ஒரு பக்தியை வளரச் செய்தால் சரணாகதியை செய்து கொள்ள அவள் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தால்னு நம்மளால ஸ்பஷ்டமா சொல்ல முடியும். இதோட இந்த உபன்யாசம் முடிகிறது. தனியன் உபன்யாசம் அடுத்தது முதல் பாசுர உபன்யாசத்தை அடுத்தது பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.